ஆளும் பகுத்தாதல் வாழும் குருநாதரே ஆதி ஆதி ஆதி ஆதி பாரும் பகுத்தாதல் ஆளும் பகுத்தாதல் வாழும் குருநாதரே ஆதி ஆதி சங்கை தரும் அஜ்மீரில் வாழும் வள்ளல் வாருமே உங்கள் வருகை தந்தியே அலை முகம் வாட்டந்தியருமே ஆதி ஆதி கள்ளமில்ல உள்ளம் ஐயா கருணை பிறக்குமாயிரே கைகுமித்து மெய் மறந்தே அனுமதி தேட்டமா ஆதி ஆதி ஆதி ஆதி ஆளும் பகுத்தாதல் வாழும் குருநாதரே ஆதி ஆதி ஆதி ஆதி பாரும் பகுத்தாதல் ஆளும் பகுத்தாதல் வாழும் குருநாதரே ஆதி ஆதி ஆதி